రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం ఆపాదచూడమనుభూయ హరింశయానం మధ్యేకవేర దుహితుర్ముదితాంతరాత్మా అదిష్టతాం నయనయోర్విషయాంతరాత్మా యో నిశ్చికాయ మనవై మునివాహనంతం కాట్టవే కండపాద కమలనల్లాడయుంది తేట్టరుం ఉదరబంధం తిరుమార్బు కండం செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேரித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பானர்தாள் பரவினோமே. உலகரிய மலிபுகழ் கார்த்திகை மாதத்தில் உரோகணி நாள் உரந்தைவளம் பதியில் தோன்றி தலமளந்த தென்னரங்கர்வால் உலோக சாரங்கமா முனி தோழ்தனிலே வந்து பலமறையின் பொருளால் பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடித்தந்த சொலவு அமலனாதிபிரான் பத்து பாட்டும் சோராமல் என கருள் செய் துலங்கு நீயே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனைக் கண்ட கண்கள் மற்றொன்றினைக் காணாவே. திருப்பானாழ்வார் அருளிச் செய்த அமலனாதிபிரான் என்கிற இந்த பிரபந்தத்தினுடைய நிறைவான பாசுரம் பத்தாவது பாசுரம் கொண்டல் வண்ணனை அப்படின்ற பாசுரம். இதனுடைய அர்த்தானுசந்தானத்தை நாம் இன்னை தினம் பண்றோம். ஒன்பது பாடல்கள் வரையில் திருப்பானாழ்வார் லோகசாரங்க முனிவருடைய தோளில் உட்கார்ந்து அரங்கநகரப்பன் இப்படி இருப்பார்னு அவர் மானச சாட்சா்காரம் மூலமாக அப்படி மனசில் அப்படி நினைச்சுண்டு அதனால ஏற்பட்டதான அந்த ஞானம், அந்த ஞான சாட்சா்காரத்தினால ஒன்பது பாட்டுகளை அவர் பாடினார். நேராக பெருமாளை எப்போ அவர் சேவிக்கிறாரோ சேவிச்ச சமயத்தில் பெருமாளை தரிசித்த உடனே அவர் பாடின பாடல் தான் இந்த கடைசி பாடல் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியாள்லாம் அழகா சொல்ற. பெரிய பெருமாளை அந்த பெரிய பெருமாளுடைய அந்த அழகை கண்ட அந்த கண்கள் வேற எதையுமே பார்க்காது அப்படின்ற தன்னுடைய அந்த அபிப்பிராயத்தை அழகாக வெளியிடுறார் இந்த பாசுரத்தில். இந்த அமரநாதிபிரானுக்கு முக்கியமாக மூன்று வியாக்கியானங்கள். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம், அழகிய மனவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம், சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம். பிராச்சீனமான இந்த மூணு வியாக்கியானங்கள், இந்த மூன்று வியாக்கியானங்களையே பிரதானமாக முன்னிறுத்தி இந்த அமரநாதிபிரான் வியாக்கியானத்தை நாம் செஞ்சோம். குறிப்பாக சுவாமி தேசிகனுடைய முனிவாகன போக வியாக்கியானத்தை முன்னிறுத்தி எத்தனையோ விஷயங்களை நாம் இதுவரையில் பார்த்தோம். நம்ம ஆச்சாரியால் சொல்ற அழகான அந்த விஷயங்கள் நம்ம அப்படியே ஆழ்வார்கள் சொல்ற மாதிரி ஈர்கின்றனன்ற மாதிரி அப்படியே நெஞ்சு ஈர்க்கிறது. இப்போ இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவதாரிக்கையாக இன்ட்ரடக்ஷன் சொல்வாள் நம்ம பூர்வாச்சாரியால் போன வழியிலேயே ஒரு சில விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன். திருப்பானாழ்வார் சிறு பிராயம் தொட்டே பகவத் விஷயத்தில் அதிகமான தன்னுடைய நாட்டத்தை காண்பித்தவர். தாழ்ந்த குலத்திலே வளர்ந்தவர். அவர் அபிப்பிராயம் வாழ்ந்தா ஸ்ரீரங்கத்தில் தானே வாழணும். ஏன்னா ஸ்ரீரங்கம் என்பதானது பூலோக வைகுண்டம். யாரோ ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் வசிச்சென்றிருந்தவர் அந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு காலி பண்ணி இன்னொரு ஊருக்கு போறதுக்காக ஆத்து வாசல்ல வண்டி நிக்கிறது, எல்லா சாமான்களையும் வண்டியில ஏத்தின் இருக்கார். அதை பார்த்த உடனே பகவத் ராமானுஜர் எதுக்காக இவா எங்க கிளம்புறான்னு கேட்கச்ச இவரால் இந்த ஊர்ல ஜீவிக்க முடியல, பொழைப்பு தேடி வேற ஊருக்கு போறாருன்னு சொன்ன உடனே நாலு கழுதையை மேய்ச்சிண்டாவது இந்த ஊர்ல இருக்கக்கூடாதா, ஸ்ரீரங்க வாசம் எப்பேற்பட்டதுன்னு அவர் சொன்னாருன்னு சொல்லுவார். இது அறந்தாழ்வான் சொன்னதாகவும் பிரபந்த வியாக்கியானங்கள்ல இருக்கு. எப்படி இருந்தாலும் ஸ்ரீரங்க வாசம் என்பதானது மிகவும் முக்கியம்னு கருதுறவர் திருப்பாணாழ்வார். அவர் அபிப்பிராயம், ஸ்ரீரங்கம் தவிர வேற ஊர்களில் இருக்கிறவாள்லாம் ஏதோ அல்பசாரங்களான ஏதோ லௌகிகமான விஷயங்கள்ல ஆசை கொண்டு அதை பெறுவதற்காக ஏதோ பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தணும்ன்ற நிலைமையில அவ வேற ஊருக்கு போயிட்டா. ஆனா அப்படினால ஸ்ரீரங்கத்தை அவள்லாம் விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்ற எண்ணம் திருப்பாணாழ்வாருக்கு உண்டாம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கவா அத்தனை பேரும் தொண்டு பூண்டு அமுதமுண்டு கழித்திருக்கின்றதை ஆழ்வார் பார்த்தார். வரம் ஹுதவகஜ்வால பஞ்சராந்தர் வியவஸ்தி நசௌரி சிந்தா விமுக ஜன சம்பாச வைசசம் அப்படின்னு சௌனக சம்ஹிதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. சுத்து சுத்தி எங்க பார்த்தாலும் சுத்தி அக்னி ஜுவாலை இருக்கு, நடுவுல ஒரு கூண்டு ஒண்ணு, கிளி கூண்டு மாதிரி ஒரு கூண்டு இருக்கு வச்சுக்கலாம். ஆக அக்னி ஜுவாலை சூழ்ந்த கூட்டுக்குள்ள நிக்க சொன்னா அதை கூட நின்றுலாம். ஆனா கிருஷ்ணனை பற்றிய நினைவு இல்லாத ஜனங்கள் நடுவுல இருக்கிறதுன்றதானது அது ரொம்ப மோசமானது, அப்பேற்பட்ட உயிர்கொலை சிறந்தது அல்ல அப்படின்றது சௌனக சம்ஹிதை. அப்படியே திருப்பாணாழ்வாரும் அரங்கநகரப்பன் சிந்தை இல்லாதவர்களோடு இவர் சிநேகமே வச்சுக்கல, அவளோட இவர் பொருந்தாதவராகத்தான் இருந்தார். சர்வ புண்ணியமயோ தேசகான்னு எல்லா புண்ணியமும் நிறைந்த தேசம் இந்த ஸ்ரீரங்கம். அப்படினால புண்ணியம் நிறைந்த இந்த புனித பூமி ஸ்ரீரங்கம் அப்படின்றத எப்பவும் நினைச்சுட்டே இருப்பார். பவித்ராணாம் ஹி கோவிந்தஹ பவித்ரம் பரமுச்சியதே புண்ணியானாமபி புண்ணியோசௌ மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. வனபருவால பரிசுத்தமானவைகளில் கோவிந்தன் மேலான பரிசுத்தனாக சொல்லப்படுறான். புண்ணியங்களிலே மிகவும் புண்ணியமானவன் இவனே, மங்களங்களுக்குள்ளேயே மிகவும் மங்களகரமானவன் இவனேன்னு மகாபாரதம் சொல்றது. ஆகவே பெரிய பெருமாள் சம்பந்தத்தாலே இந்த ஊர் பரம பாவனமாக இருக்கு, அல்லது இவ்வூர் சம்பந்தத்தாலே பெரிய பெருமாள் மிகவும் பாவனராக ஆனார் அப்படின்னு நம் பூர்வாச்சாரியால் அபிப்பிராயப்படுறார். இதை சுவாரஸ்யமாக அவ சொல்லச்ச சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் என்று இவ்வூரோட்டை சம்பந்தத்தாலே பாவனபூதர் என்னும்படியான வைலட்சண்யத்தை உடைத்தாய் இருக்கையாலே. இந்த ஊர் சம்பந்தத்தினாலேயே பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் வந்துருத்தான். பெரிய பெருமாளுக்கு அப்பேற்பட்ட ஊர் இது. அப்பேற்பட்ட இந்த ஊர்ல நாம் புகலாமா, ஊர் உள்ள புகலாமா, பிரவேசிக்கலாமா, நாம் புகுந்தால் ஏதாவது தோஷம் ஏற்பட்டுடுமா, மாலின்யம் ஏற்பட்டுடும், நாம் தாழ்ந்த குலத்தில் இருக்கும், அந்த நாளைய அந்த நியமப்படி இவ்வூருக்கு இது தோஷத்தை ஏற்படுத்துமோ என்னமோ அப்படின்னு நினைச்சாராம் திருப்பாணாழ்வார். மற்ற ஊர்களில் உள்ளவர்களுடைய அந்த தாழ்வை பார்த்து அந்த ஊர்களிலே ஆழ்வார் வசிக்க விரும்பல, தன்னுடைய தாழ்வை பார்த்து இந்த ஸ்ரீரங்கத்திலையும் வசிக்க விரும்புகிறார். இதை நம் பூர்வர்கள் ரொம்ப அழகா சொல்றார். அங்குத்தே நல்லேன் இங்குத்தே நல்லேன் உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் எங்குத்தே நல்லேன் இலங்கை செற்ற அம்மானே திங்கள் சேர் மணிமாடனீடு ஸ்ரீவல மங்கள நகருரை சங்கு சக்கரத்தாய் தமியேனுக்கு அருளாயே என்றார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில அஞ்சாம் பத்துல வானமாமலை பாசுரம். வானமாமலை தோத்தாத்ரிநாதன் விஷயமாக சுவாமி நம்மாழ்வார் எப்படி அருளி செஞ்சாரோ அந்த நிலையில் திருப்பானாழ்வாரும் இருந்தார். பிறருடைய தாழ்வை பார்த்து மற்ற ஊர்களிலே வசிக்க விரும்பல ஆழ்வார். தன்னுடைய தாழ்வை கண்டு ஸ்ரீரங்கத்திலேயும் வசிக்க விரும்பல. இது நம்மாழ்வார் நிலையை ஒத்து இருக்கிறது. ஆகவே ஸ்ரீரங்கத்து உள்ளேயும் போக விரும்பல, வேற ஊர்லயும் வசிக்க விரும்பல. ஆகவே ஆழ்வார் ஆந்தராளிகராக ஆயிட்டாராம். ஆந்தராளிகர்னா நடுவில் நிற்பவர். ஸ்ரீரங்கம் ஊர் உள்ளேயும் போல, நூறு ஊருக்கும் போல, ரெண்டுத்துக்கு நடுவில் அவர் வசிக்க ஆரம்பிச்சார். இவர் நிலை எப்படி இருந்ததுன்னா, தேஷாம் சம்பாஷமானானாம் அந்யோன்யம் ச விபீஷண உத்தரம் தீரமாசாத்திய கஸ்த ஏவ வியதிஷ்டதன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொன்ன மாதிரி விபீஷணாழ்வான் நிலையில திருப்பானாழ்வார் இருந்தார். ராவணனை கண்டித்துட்டு, அவனை கண்டிச்சு, அவன் திருந்தவில்லை என்பதை தெரிந்து கொண்டு விபீஷணாழ்வான் ராவணனை விட்டு பிரிந்து நேரா ஆகாச மார்க்கத்தில் வந்துட்டார். இனி லங்கைக்கு திரும்பவும் போக முடியாது. இங்க ராமகோஷ்டியிலேயோ இவனை சேர்ப்பதா கூடாதான்னு ஒரு விவாதம் நடக்கிறது. என்ன செய்வார் விபீஷணாழ்வான்? அவர் நிலை திருப்பானாழ்வாருக்கு ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக எழுதுறார். ஆகவே அகமகிழும் தொண்டர் வாழும்படியாக அன்போடு தென் திசையை நோக்கிக் கொண்டு கண் வளர்கின்ற அந்த பெரிய பெருமாளுடைய கடாட்சம் விழும்படியாக அந்த தென்னாற்றங்கரையை பற்றி திருப்பானாழ்வார் நின்றார். பெரிய பெருமாள் உலகில் இருப்பவர்கள் போல் இவர் இல்லையே என்று நினைத்தானாம். உலகில் உள்ளவர்களிலே எத்தனையோ பேர் அசுரத்தன்மையோட இருக்கிறார்கள். ஈஸ்வரோகம் அகம் போகி, சித்தோகம் பலவான் சுகி, நானே ஈஸ்வரன், நானே போகத்தை உடையவன், நான் இயற்கையாகவே சித்தனாயிருப்பவன், பலசாலியாகவும் சுகத்தை அனுபவிப்பவனாகவும் இருக்கேன் அப்படின்னு கீதையில தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் சொன்னபடி எல்லாரும் இருக்கா, எத்தனையோ பேர் இருக்கா. அவர்கள் அகங்காரத்துடன் கூடியவர்களாய் லௌகிக விஷயங்களில் ஈடுபாட்டுடன் அவ அத்தனை பேர் இருக்கா. ஆனா திருப்பானாழ்வார் அப்படி இல்லை. நிமக்ன ஆபகா பிரவணா அப்படின்னு சொன்ன மாதிரி பள்ளத்திலே இயற்கையாகவே பாய்வது தண்ணீர் அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் விஷயத்தில் எம்பெருமானுடைய திருவள்ளும் அந்த திருவள்ளமானது அப்படியே பேராறு மண்டி இவர் விஷயத்தில் அதிகமாக பிரவகிச்சது. பெரிய பெருமாள் திருப்பானாழ்வாருக்கு தன்னுடைய எல்லா தன்மைகளையும் தன்னுடைய வடிவழகியும் காட்டிக் கொடுத்தான். என் கண்ணுள்ளன ஒக்கின்றனவேன்னு சொல்லி பிரத்யட்ச சமானாகாரமாக பிரகாசிக்கும்படியாக அவன் செஞ்சான். முதல்ல அந்த திருவடிகளை அனுசந்தித்தார் ஆழ்வார். அந்த திருவடிகளுக்கு மேலான அந்த திரு பீதாம்பரமும் திருவரையுமான அந்த சேர்த்தியை அப்படியே ஆசையாக மடிபிடித்து அனுபவித்தார் ஆழ்வார். பிறகு திருநாபி கமலத்தை அனுபவித்தார். மேன்மைக்கும் சௌலபியத்துக்கும் பட்டம் கட்டியிருப்பது நாமல்லவா அப்படின்னு அந்த உதரபந்தனம் தன் பக்கத்திலே ஆழ்வாரை இழுத்தது. அதையும் அனுபவிச்சார் ஆழ்வார். அதுக்கு மேலே இருக்கிற அந்த திருமார்பு, பெரிய பெருமாளுடைய அந்த திருமார்பு, தன்னுடைய ஹாரம் முதலான ஆபரணங்களை எல்லாம் பெரிய பிராட்டியாருக்கு கோயில் கட்டணமாக இருக்கக்கூடிய தன் மீதுதானே அங்கே அவ சாத்திராள். ஆக அப்படி சொல்லி தன் மேன்மையை காட்டி ஆழ்வாரை இழுத்து கொண்டது. அந்த திருமார்பை அனுபவித்தார் திருப்பானாழ்வார். பிராட்டிக்கு ஹாரம் முதலான ஆபரணங்களுக்கும் ஆசிரியமான அந்த திருக்கழுத்தை அனுபவித்தார், அதன் பிறகு அழுவார். அதுக்கு மேல சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் விரதம் மமேங்கிறபடியே அந்த அபயப்பிரதானத்தை செய்ய அந்த திரு அதரத்தை அனுபவித்தார் அழ்வார். கோவை மனாட்டி நீயும் கொழுங்கனி கொண்டு எம்மை ஆவி தொலைவியேல் வாயழகர தம்மை அஞ்சுதும் அப்படின்னு ஆண்டாள் அருளி செஞ்சபடி நாச்சியார் உட்பட அனைவருடைய கண்களை அப்படியே ஆகர்ஷிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான அந்த இயற்கையான சௌந்தரியத்தை உடைய அந்த திரு அதரத்தை அனுபவித்தார் திருப்பாராழ்வார். இப்படி அவயவங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த போது இடையில திவ்ய ஆயுதங்கள் அப்படியே இராய்ச்சி கொண்டன, அதாவது ஒண்ணுக்கொன்னு உராய்ஞ்சு அப்படியே தாங்கள் இருப்பதை அது அப்படி காமிச்சு கொடுத்துதான். அவற்றையும் அனுபவித்தார் அழ்வார். அபயம் ததாமி என்கிறபடி சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கொடுக்கிற குளிர்ந்த கடாட்சங்களை உடைய திருக்கண்களை அனுபவித்தார் அழ்வார். பாலும் பழமும் கண்ட சர்க்கரை அதாவது கற்கண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரச வஸ்துக்களை சேர்த்து சாப்பிடுறவா மாதிரி இந்த அவயவங்களோடு உண்டான அந்த சேர்த்தியால் வந்த அழகையும் இயற்கையாகவே உள்ள அந்த அழகையும் அந்த பெரிய பெருமானுடைய அந்த திருமேனியினுடைய அந்த அழகு பசுங்கூட்டுன்னு தமிழ்ல அதாவது வாசனை கலவை கற்பூரம் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி எல்லா வஸ்துக்களும் சேர்த்தா ஒரு கலவை அது போன்ற அந்த சமுதாய சோபையை ரொம்பவும் ஆசையாக அழகாக அனுபவித்தார் திருப்பாணாழ்வார். அத்தோடு நில்லாமல் திருப்பாணாழ்வாருடைய இப்படிப்பட்ட அந்த மனசானுபவமும் மனப்பூர்வமான அந்த வாச்சிகானுபவத்தையும் கண்ட பெரிய பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத்த காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டோ திரஷ்டவியா சர்வதேகி பிகி, அதாவது மகிழ்ச்சியால் உண்டான குளிர்ந்த ஆனந்த கண்ணீரை உடையவனாய் மயிர்கூச்சரியும் உடம்பை உடையவனாய் பரமபுருஷனுடைய குணங்களால் ஆட்கொள்ளப்பட்டவனாகவும் பகவத் பக்தன் எல்லா ஜீவர்களாலும் காணத்தக்கவன் அப்படின்னு விஷ்ணு தத்துவம்ன்ற கிரந்தம் சொல்றது. அந்த மாதிரி திருப்பாணாழ்வாரை அழைத்து வர எண்ணினான் பெரிய பெருமாள். அது மட்டுமில்ல, சகிருத்வதாக்கார விலோகநாசயா திருநீகிருத்தானுத்தம புக்தி முக்தி பிகி மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபிதே யத் விரகோ அதி துஸ்ஸஹா அப்படின்னு ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் சாதிக்கிறார். எந்த பெரியவர்களுடைய பிரிவு உனக்கு ஒரு கனப்பொழுதும் மிகவும் பொறுக்க முடியாததாக இருக்கோ, ஒரு தடவை உன்னுடைய திருமேனியை காண வேண்டும் என்றும் ஆசையினாலே திருணமாக நினைக்கப்பட்ட மேலான போக மோட்சங்களை உடைய அந்த பெரியோர்களால் கடாட்சிக்க தக்கவனாய் இருக்கக்கூடிய தன்மையை அடையும்படி எம்பெருமானே என்னை செய்துள்ள வேணும்னு ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி தம்மை காண வேணும் என்கிற ஆசை உடையாரை க்ஷணகாலமும் பிரிந்திருக்க மாட்டார் பெரிய பெருமாள். ஆனபடினால ஆழ்வாரை அழைப்பித்துக் கொள்ள வேணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்காக சமயம் பார்த்தார். நாமே அழைத்து வரலாம்னு நினைச்சா அது முடியுமா? நாமும் அர்ச்சாவதார நிலையில சயனிச்சென்றிருக்கோம். அர்ச்சா சமாதியை கடந்து அதை மீறி நாம் காரியம் செய்ய முடியாது. அசங்கேதம் அனாலாபம்னு சொன்ன மாதிரி அர்ச்சாமூர்த்தியானது செய்கை எதையும் செய்யாது, பேசாதது. ஆகையால் அவ்வாறு பெரிய பெருமாள் செய்யலையாம். என்ன செய்யறது? பார்த்தார் பெரிய பெருமாள், விபீஷண ஆழ்வானை ஏத்துக்கலாம்னு ராமன் முடிவு பண்ண உடனே மகாராஜரை கூப்பிட்டார். மகாராஜர்னா சுக்ரீவனுக்கு சம்பிரதாயத்தில் பேர். சுக்ரீவா போய் விபீஷணாழ்வான ஆழ்வானை ஆட்சின்வா அப்படின்னு சொன்னார். ஆனையினும் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்யாபயம்மயா விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை அழைத்து வர சொன்ன மாதிரி திருப்பானாழ்வாரை அழைத்து வர எண்ணினான் அரங்கநகரப்பன். லோகசாரங்க முனிகளை பார்த்து ஆனைய இனம் இவர் ஆட்சின் வாரும் அப்படின்னு சொன்னார். லோகசாரங்க முனிகளும் எப்போதும் பெரிய பெருமாளை சேவித்துக் கொண்டே இருப்பவர். மற்றுமோர் தெய்வம் உலகன்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை, மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்து கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானேன்னு திருமங்கையாழ்வார் சாதிச்சபடி உன் அடியார்க்கு அடிமை என்கிற அபிப்பிராயத்தோடே கூடினவர். அதாவது பாகவத்தால கௌரவிக்கணும்ன்ற அந்த எண்ணம் மிகுந்தவர் லோகசாரங்கமுனி. அது மாத்திரமில்ல, பார் வண்ண மடமங்கை பனிநன்மா மலர்கிழத்தி நிகிர்வண்ணன் மார்வத்தில் இருக்கையை முன் நினைந்தவனூர் கார்வண்ண முதுமுன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆரென்னும் நெஞ்சுடையார் அவரம்மை ஆழ்வாரே. திருக்கடன்மல்லை அதாவது மகாபலிபுரம் ஸ்தலசயன பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி இருக்கிறவர் லோகசாரங்க முனி. அதாவது அந்த ஸ்தலசயன பெருமாளை எப்பவும் நெஞ்சிலேயே நினைச்சிருக்கிற பாகவதால் யார் இருக்காரோ அப்பேற்பட்ட பாகவதால் அத்தனை பேரும் என்னை அவர்கள் ஆளலாம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார். ஆக பாகவதாருடைய சிறப்பை அந்த மாதிரி பேசினார். அதே நிலைமையில் லோகசாரங்க முனியும் இருக்கார். அது மாத்திரம் இல்ல, பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கய கண்ணனை பயில இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோறு எம்மையாளும் பரமரே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி மூணாம்பத்தில் சாதிச்ச மாதிரி அந்த பாகவதர்களுடைய அந்த பெருமையை ரொம்பவும் ஸ்லாகிச்சு பேசுறார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி பாகவதால் விஷயத்தில் மிகுந்த ஈடுபாடோடு இருக்கிறவர் லோகசாரங்க முனிகள். இவ்வாறான ஆழ்வார்களுடைய அந்த அருள் எல்லாம் கேட்டவர் ஆனபடியினால பெரிய பெருமாள் கூறியபடியே வேகமாக போய் திருப்பானாழ்வாரை அருள் பாடிட்டு தாம் சிரசா வகித்துக் கொண்டு அப்படியே வந்தார். திருப்பானாழ்வாரும் பெரிய பெருமாள் அபிப்பிராயப்படி முனிவாகனராக வந்து புகுந்து பெரிய பெருமாளுடைய அந்த திருவடியை தொழுதார். முதல்ல அவர் வந்து பெருமாள் நியமனம் வாரும்னா முதல்ல வர மறுத்தார். அவர் ரொம்ப தயங்கி தயங்கி தான் அவர் தோளில் உட்கார்ந்தார். அவர் திருப்பானாழ்வார் அப்படி வந்தவுடனே பெருமாள் வந்து நேர பெருமாள் திருவடியை தொழுகிறார் திருப்பானாழ்வார். தஸ்ய தச்சேதசோ தேவா ஸ்துதிமித்தம் பிரகுர்வத ஆவிர்பூவ பகவான் பீதாம்பரதரோ ஹரிஹி. விஷ்ணு புராணத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஸ்தோத்திரம் செய்கிற அந்த பிரஹ்லாதனுடைய நெஞ்சில பீதாம்பரதாரியாக எம்பெருமான் தோன்றினார் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் செய்த பிரஹ்லாதனுக்கு வந்து ஆவிர்பவித்து அவன் கோரியதை கொடுத்தான் நிருசிம்மன். உடனே நிருசிம்மன் பிரம்மாவை பார்த்து அசுரர்களுக்கு இவ்வாறு இனிமே வரம் கொடுக்கக்கூடாது, குரூரமான சுவாவம் உடையவர்களுக்கு கொடுக்கப்படும் வரம் பாம்புகளுக்கு அமிர்தம் கொடுப்பது போல் ஆகும் அப்படின்னு நிருசிம்மன் பிரம்மா கிட்ட சொல்றார். இத்யுக்த்வா பகவான் ராஜன் தத்ரைவ அந்தரதீயத அதிர்ஷ்யா சர்வபூதானாம் பூஜிதா பரமேஷ்டினா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்ன மாதிரி நிருசிம்மன் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிட்டார். அந்த மாதிரி பிரஹ்லாதன் ராஜ்யத்தை பெற்று அவன் பொழுதுபோக்கு அப்படியே அந்த பிரஜா பரிபாலனம் பண்ணி அவன் பொழுதுபோக்கின்றிருந்தான். ஆனால் திருப்பான அழ்வார். அப்படி இல்லை, பெரிய பெருமாள் எண்ணினாராம் இந்த திருப்பான ஆழ்வார் நம்முடைய அந்த விசேஷத்தை, அதாவது பிரிவை பொறுத்து கொள்ள மாட்டார் அப்படின்ற எண்ணத்தினால தம்முடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை எல்லாம் காட்டினான் எம்பெருமான். ஆழ்வார் மகிழ்ச்சி அடைஞ்சார். இவ்வளவும் ஆழ்வாருக்கு மானசானுபவத்தால் நடந்தது. பெரிய பெருமாளை துதி செய்ய ஆரம்பித்தார். அமரநாதிபிரான் பிறந்தது. ஆதி விண்ணவர்கோன் நீதிவானவன் அரங்கத்தம்மான் அப்படின்னும், உலகமளந்து அண்டமுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த எங்கனை காகுத்தன் அப்படின்னும், விரையார் பொழில் வேங்கடவன் அப்படின்னும், தம்முடைய பர வியூக விபவ அர்ச்சாவதாரங்களையும் தம் பக்கலிலே ஆழ்வார் அனுசந்தானம் செய்ததை பார்த்தார் பெரிய பெருமாள். ஆழ்வாரை பரீட்சை செய்ய தன்னுடைய திவ்ய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் காட்டினார் பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் தம் மனசில் இவ்வாறு எண்ணின்றாராம், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல்ல சொல்லியிருக்கார். இவர் ஏதாவது நம்ம நிந்திச்சுடுவாரா? திருமங்கை ஆழ்வார் நிந்தித்தார். எதை நிந்தித்தார்னா, இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய மேன்மையை பார்த்துட்டு இந்த பரம் விபவம் பரம் யூகம் விபவம் இதுகள்லாம் இதுகள் இது பேர்ல அவருக்கு ஆசை போல. ஆக சுலபமாக பெருமாளை அந்தந்த ஊர்ல கோயில்ல போய் பெருமாளை சேவிச்சுள்ளாமே, அர்ச்சாமூர்த்தியை சேவிச்சுள்ளாமே, எங்கேயோ ஸ்ரீவைகுண்டத்திற்கிற பரமூர்த்திக்காக பரமாசுதேவனுக்காக ஏன் நாம் அலையணும் அப்படி சொல்லி அர்ச்சாமூர்த்தியை ரொம்ப ஸ்லாகித்து பேசி அந்த பரவியூகங்களை எல்லாம் கொஞ்சம் இகழ்ந்து பேசின மாதிரி, ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு சொல்கிறார் அவர். எளிதில் பிடிக்கக்கூடிய முயலை விட்டுட்டு பிடிக்க முடியாத காக்க பின்னாடி துரத்தினு ஏன் போனோம் அப்படின்னு வேற சொன்னார் அவர். திருமங்கை ஆழ்வார் மாதிரி இந்த திருப்பான ஆழ்வார் நம்ம ஏதாவது நிந்திச்சுடுவாரா அப்படின்னு நினைச்சானாம் ஒரு க்ஷணம் பெரிய பெருமாள். அச்சுவை பெரினும் வேண்டேன்னு தொண்டடிப்பொடி ஆழ்வாரை போல இவர் இருப்பாரா? இவருடைய திருவுள்ளம் எப்படி இருக்கும் அதை அறிஞ்சுக்கணும்னு பெரிய பெருமாள் நினைச்சாராம். திருப்பான ஆழ்வார் எப்படி இருக்காருன்னா, கடலிலே குளப்படி உண்டாமா போலேனர். இங்க உரை எழுதின உரையாசிரியர். ஆக இவருடைய அந்த மனசு முழுக்க எம்பெருமான் நிறைஞ்சிருக்கான். அந்த எம்பெருமான் விஷயத்தில் ஆறா காதல் பூண்டிருக்கார் ஆழ்வார். பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சியதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யத்தேன்னு சொன்ன மாதிரி, சர்வம் பூர்ணம் சகோம் அப்படின்னு சொன்ன மாதிரி, பரமாசுதேவன் சர்வ குணங்களாலும் பூர்ணராய் இருப்பவர். இங்குள்ள அர்ச்சாவதார மூர்த்தியும் சர்வ குணங்களாலும் நிறைந்திருப்பவர். பூர்ணரான அந்த பரமூர்த்தியிடமிருந்து பூர்ணரான அர்ச்சாமூர்த்தி உதிக்கிறார். பூர்ணரான பரமூர்த்தியிட்டேந்து பூர்ணரான அர்ச்சாமூர்த்தி பிரிந்த பின்பும் பரமூர்த்தி பூர்ணராகவே இருக்கிறார். அர்ச்சாமூர்த்தியும் பரத்வ சௌலபியாதி சகல கல்யாண குணங்களுடன் பூர்ணராகவே இருக்கிறார் அப்படின்னு உபனிஷத் சொன்ன மாதிரி, பெரிய பெருமாளிடமே எல்லாவற்றையும் காணலாம். ஆகவே எனக்கு பெரிய பெருமாளை தவிர வேறொருவரை அனுபவிக்க ஸ்ரத்த இல்லை. எனக்கு உண்டானாலும் அவரை அனுபவித்த என் கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்றார் திருப்பான ஆழ்வார். திருப்பான ஆழ்வார் பெரிய பெருமாள் மீது பாடிய இந்த அமரநாதிபிரான் 10 பாட்டும் முக்தனுடைய சாமகானத்திற்கு ஒப்பாக இருக்குன்னு சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்படுறார். இந்த ஆழ்வார் அடியேன் என்கிற அந்த சேஷத்துவானுசந்தானம் தவிர்த்த மற்ற விஷயங்களையெல்லாம் மறந்துட்டார். தம் பெயரையே மறந்துட்டார். அமல்நாதிபிரான்ல இந்த 10 பாட்டை எழுதினது திருப்பானாழ்வார்னு தன் பெயரை சொல்லவே இல்லை. இந்த ஊர்ல பிறந்தவர்னு ஊரையும் அவர் அந்த 10 பாட்டுல குறிப்பிடல. ஆக தம் பெயரை மறந்தார், ஊரை மறந்தார். தான் பெற்ற இந்த அனுபவத்துக்கு எந்த விதமான தரங்களும் வராமல், விச்சேதம் வராதபடி பெரிய பெருமாள் பண்ணின அந்த மகோபகாரத்தை நினைச்சு பார்த்தார் ஆழ்வார், மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக இங்க தன் வியாக்கியானத்தை சாதிக்கிறார். நாம் பாசுரார்த்தத்துக்கு வருவோம். ஆச்சரியமான பாசுரம். நம்முடைய பூர்வாச்சாரியால் போற உகந்து அழகாக வியாக்கியானம் பண்றாள். கொண்டல் வண்ணனை அப்படின்னு ஆரம்பம் மாறுது பாசுரம். எம்பெருமான் அவன் மேகத்தினுடைய அந்த வண்ணத்திலே இருப்பவன். ஆக தாபத்ரயத்தாலே விடாய்த்த விடாய் தீரும்படியாக ஆத்தியாத்மிகம், ஆதிதெய்வீகம், ஆதிபௌத்திகம் கூடிய அந்த தாபத்ரயங்கள் இருக்கே, அதனால ஏற்பட்டதான அந்த விடாய் தீரும்படியாக இவன் தன்னுடைய கிருபையை வருஷிக்கக்கூடியவனாக கொண்டல் வண்ணனாக எம்பெருமான் சேவை தருகின்றான் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில். சிஞ்சேக தீமம் சஜனம் இந்திரயா தட்டித்வான் புஷாமணி த்யுதிபிரிந்திர தனுர்ததான ஸ்ரீரங்கதாமணி தயாரச நிர்பரத்வாத் அத்ரௌ ஷயாளுரிவ சீதள காலமேகா. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் எம்பெருமானை அரங்கநகரப்பனை அனுபவிக்கிறார். பிராட் இந்த எம்பெருமான் அரங்கநகரப்பனாகிய காலமேகம் எப்படி இருக்குன்னா, இந்த மேகத்தில் மின்னல் உண்டு. அந்த மின்னல் யாருன்னா பிராட்டி தான் மின்னல். ஆக இந்திரா என்கிற அந்த மகாலட்சுமி ஸ்ரீரங்கநாச்சியார், ஸ்ரீரங்கநாச்சியாராகிய அந்த மின்னலை உடையதாய். இப்போ மேகம்னா நடுவில் இந்திரதனுசு, இந்திர வில்லும் தென்படும். திருவாபரண மணிகளுடைய அந்த ஒளிகளாகிய அந்த இந்திர வில்லை இந்த கொண்டல் வண்ணன் தரிச்சின்றிருக்கானாம். மேகம்னா அது உள்ளுக்குள்ள ஜலம் இருக்கும். கிருபையாகிய ஜலத்தினாலே பூர்ணமாய் இருக்கையினாலே திருவரங்கம் பெரிய கோயிலாகிய அந்த மலையில சாய்ந்து கொண்டிருப்பதான அந்த குளிர்ந்த நீலமேகம் போன்ற ஸ்ரீரங்கநாதன் அடியேனையும் நீராட்டி அருளட்டும் அப்படின்றார் ஸ்ரீ பராசர பட்டர். கொண்டல் வண்ணனை ஆக பன்னீர் குப்பி உள்ள பூர்த்தியாக அந்த பன்னீர் நிரம்பி இருக்குமா போலே உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா வஸ்துக்களும் வெளியில் அப்படியே புறம்பே நேளாடக்கூடிய அளவுக்கு அந்த கிருபையானது அழகாக தென்படுறதாம் பெரிய பெருமாள் கிட்ட. கொண்டல் வண்ணனை ஆஹா, கண்களுக்கு அழகான ஒரு விஷயம் தென்படுறது. என்ன? மாம்ச சட்சுகு அபிவீட்சத்தே தம். மாம்சத்தாலான இந்த கண் பரமபுருஷனை காணாது அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனா திருப்பானாழ்வார் அந்த மாம்ச கண்களாலேயே தரிசித்தார். அப்படி தரிசிச்ச உடனே முதல்ல அவர் சொன்ன வார்த்தை என்ன? நேரா பெரிய பெருமாளை சேவிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை கொண்டல் வண்ணனை அப்படின்னு சாய்க்கிறார். நசந்திருசே திஷ்ட திரூபமஸ்ய நச்சுஷாபஸ்ய திகச்சனைனம் ஹிருதமனீஷா மனசாபிக்ளுப்தோ யயே நம்பிதுர் அமிர்தாஸ்தே பவந்தி. இந்த பரமபுருஷனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் நாம் காணும்படி அது நிற்பதில்லை. ஆகவே எவனும் இந்த பரமபுருஷனை கண்ணால் காண்பதில்லை. பக்தியினாலும் சஞ்சலத்தன்மை அற்ற மனதாலும் இவன் நினைக்கப்படுகிறான். எவர்கள் இந்த பரமபுருஷனை அறிகிறார்களோ அவர்கள் முக்தராகின்றார்கள் அப்படின்னு தைத்தரியோபனிஷத்தில் மந்திரம் இருக்கு. ஆனால் திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளை தரிசிச்சார், கொண்டல் வண்ணனை அப்படின்னு பாடுறார். பரமாத்மாவை காண முடியாது அப்படின்னு சொல்லித்து உபனிஷத். ஆனா அந்த வார்த்தையை அழிச்சு தன் வடிவழகை பெரிய பெருமாள் காட்டுகிறாரே அப்படின்னு நினைச்சுண்டு அந்த உபகாரத்தை நினைச்சு பார்த்தார் திருப்பானாழ்வார், கொண்டல் வண்ணனை அப்படின்னு பாடுறார். ஆகா, எப்பேற்பட்ட அந்த கிருபையை வருஷிக்கக்கூடிய ஒரு நீல மேகம் மாதிரி எம்பெருமான் தென்படுகின்றான். அது மாத்திரமில்ல, கொண்டல் வண்ணனை நம்முடைய சிரமங்களையெல்லாம் போக்கடிக்கக்கூடிய அந்த வடிவழகு எம்பெருமானுக்கு இருக்கே. நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன், நேமி நெடியவனேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, அப்படி நினைச்சாலே இவனுடைய நினைக்கிறவனுடைய சிரமமெல்லாம் போயிடும்னா நேரடியாகவே தரிசிக்கிற திருப்பான ஆழ்வாருக்கு எப்படி இருக்கும்? அந்த சிரமத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய அந்த வழிவழக அப்படி நினைச்சு பார்த்தார், நேரடியாகவும் தரிசித்தார். உடனே கொண்டல் வண்ணனை அப்படின்னு பாடுறாராம். இது எப்படி இருக்குன்னார், கடல் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் பாகத்தை நீரையெல்லாம் வாங்கி காவேரி மத்தியத்தில் அப்படியே படிஞ்சுடுத்தாம் ஒரு மேகம். பொதுவா மேகம் அது உருவாவது எப்படின்னா சமுத்திரத்தினுடைய உள்பாகத்துக்கு போய் அங்க இருக்கிற சாரமான அந்த ஜலபாகத்தை அப்படியே ஈர்த்து கொண்டு மேலே வரச்ச அது மேகமா மாறுறது. அப்படி சமுத்திரத்திலிருந்து நீரை வாங்கிட்டு வந்து காவேரியினுடைய நடுவுல அப்படியே படிஞ்சுடுத்து ஒரு அழகான காலமேகம் ஆக கண்டாருக்கு சிரமகரமான அப்பேற்பட்ட திருமேனிதான் அந்த திருமேனிய கொண்டல் வண்ணனைன்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார்னு சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்படுறார். அது மாத்திரமில்ல, இந்த தாவரங்கள் ஊர்வன நடப்பன பரப்பன போன்ற எல்லாமே உஜ்ஜீவிக்கும்படியாக ஜலம் ஸ்தலம் அந்த பாகுபாடு இல்லாமல் காருண்ய ரசத்தை வருஷிக்கின்ற ஒரு காலமேகத்தினுடைய சுவாவத்தை உடையவனாக அரங்கநகரப்பன் தென்படுறான் அப்படின்றார் சுவாமி தேசிகன். ஜங்கமஸ்தாவரங்கள் எல்லாம் உஜ்ஜீவிக்கும்படி ஜலஸ்தல விபாகமர காருண்யரசத்தை வருஷிப்பதொரு காலமேகத்தின் சுவாவத்தை உடையவனை கொண்டல் வண்ணனை. சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். இங்க வண்ணம்னா என்ன அர்த்தம்னா, ஒன்னு நிறம்னு ஒரு அர்த்தம், சுவாவம்னு மற்றொரு அர்த்தம். சுவாமி நம்மாழ்வார் முகில் வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் அப்படின்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறார் திருவாய் மொழி ஏழாம் பத்துல. ஆக முகில் வண்ணன் அப்படின்னு, ஆக அந்த எம்பெருமானுடைய அந்த மேகம் போன்ற அந்த சுவாவம், மேகம் எப்படி வருஷிக்கிறதோ அப்படி அருளை வருஷிப்பவன் கிருபையை வருஷிப்பவன் சர்வேஸ்வரன் அப்படின்றத அழகாக தன்னுடைய பாசுரம் மூலம் காட்டித்தந்தார் சுவாமி நம்மாழ்வார். கொண்டல் வண்ணனை அப்படின்னார் ஆழ்வார். அது மாத்திரமில்ல, கோவலனாய் வெண்ணை உண்டவாயன், இவன் இடையனாய் மாறி அந்த வெண்ணைக்காக படாத பாடுபட்டான், இல்லந்தோறும் புகுந்தான், வெண்ணை களவு கண்டான். அப்படினால இடையனாய் வெண்ணை உண்ட அந்த திருப்பவளத்தை உடையவன் கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன். ஆக இவன் வந்து சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணி இருந்தா அந்த ராஜபுத்திரன் வீடு வீடா போய் வெண்ணைக்காக அவன் அலைஞ்சா இருக்கிறவா ஒத்துப்பாள? ஆகவே இவன் கோவலனாய் மாறிட்டானான். கோவலன்னா இடையன் அர்த்தம். ஆக சக்கரவர்த்தி திருமகனாகில் வெண்ணை உண்ண ஒட்டார்கள், ஆகவே கோவலன் அப்படின்னார் பெரிய வாச்சாம்பிள்ளை. பெருமாளுக்கு கட்டுண்பது அடியுண்பதாக இதெல்லாம் கிடைக்குமா? கிருஷ்ணாவதார காலத்துல இடக்கை வழக்கை தெரியாத ஒரு இடைச்சி இவனை அவ கற்றாள்னா அப்படி தன்னை தாழ விட்டு கொண்டான் ஸ்ரீகிருஷ்ணன். தன்னுடைய சௌலபியத்தை காண்பித்தான் ஸ்ரீகிருஷ்ணன். ஆனபடியினால ஆஹா, நீ வந்து எல்லார் வீட்டிலையும் புகுந்து வெண்ணெய் களவு செய்கிறாய் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி அவள் யசோதை பிராட்டி கிருஷ்ணனை தாம்பினாலே கற்றாள். கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு இத மதுரகவியாழ்வார் அனுபவிக்கிறார். அந்த மாதிரி வெண்ணெய்க்காக இவன் படாது பாடுபட்டான். ஏன்னா இங்க வெண்ணெய்க்காக இவன் பாடுபட்டது என்பதானது வெண்ணெய் மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளை வெளியேன்னு இருக்கக்கூடிய அந்த சாத்விக பிரகிருதிகளை தேடி தேடி அவன் அழிஞ்சான் அப்படின்ற தத்துவார்த்தம் இங்க இருக்கு. அதனால கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் ஆக அந்த மேகமானால் ஆகாசத்தில் தென்படுற மேகமானால் ஆகாசத்தே தூரத்திலே நின்று நீரை வருஷித்துட்டு போயிடும். ஆனா இந்த கொண்டல் வண்ணன் இருக்கானே கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் இந்த எம்பெருமான் பெரிய பெருமாள் அரங்கநகர் அப்பன் இவன் இடையரோடு இடைச்சியோடு எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரு நீராக கலந்து தன் வடிவழகை அவர்களுக்கு சர்வஸ்வதானம் பண்ணினான் கிருஷ்ணாவதார காலத்தில். அப்பேற்பட்ட கொண்டல் வண்ணன் இவன். ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கும் சாதாரணமா இருக்கிற மேகத்துக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை அழகா சொல்றா பூர்வர்கள். அந்த மேகம் ஆகாசத்திலிருந்து அப்படியே அந்த மழையை வருஷிச்சுட்டு போயிடும். ஆனா இவன் கொண்டல் வண்ணனாக கோவலனாக மாறி வெண்ணெய் உண்ட வாயனாக மாறி இவன் அப்படி பழகினான் சொன்ன எல்லாரோடும் இடையர் இடைச்சி என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரோடும் நீராக ஒரு நீராக கலந்து தன் வடிவழக அவன் வந்து எல்லாருக்கும் அவன் அனுபவிக்கும்படி பண்ணினான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் அப்படின்றார் ஆழ்வார். தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜ்யஸ்வரியத்தை அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு அவர் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். யாகம் எல்லாம் பண்ணி மகதா தபசாராமம்னு அவர் வந்து நோன்பு நோற்று பெருமாளை சக்கரவர்த்தி திருமகனை அவர் பெற்றார். அதே மாதிரி நந்தகோபரும் கிருஷ்ணனை பெறுவதற்கு என்ன பாடுபட்டார்? மானாய மென் நோக்கி வாழ் நெடுங்கண் நீர் மல்கும் வளையும் சோறும் தேனாய நருந்துழாய் அலங்கலின் திறம் பேசி உறங்காள் காண்மின் காணாயன் கடிமனையில் தயிருண்டு நெய்பருக நந்தன் பெற்ற ஆனாயன் என் மகளை செய்தனகள் அன்னை மீர் அருகிலேனே. திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் திவிதேசத்துக்கு எழுந்துள்ளினார். பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். அவர் கண்ணுக்கு பெரிய பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணனாகவே தென்படுறார். கிருஷ்ணாவதார நிகழ்ச்சி அவர் கண்ணு முன்ன தெரியுது. உடனே பெண்மை எய்தினார் ஆழ்வார். நாயிகா பாவத்தை அடைஞ்சார். பரகால நாயகியாக மாறிட்டார். உடனே திருத்தாயார் சொல்ற மாதிரி, பரகால நாயகியினுடைய அம்மா பேசுற மாதிரி ஒரு பாசுரம், பெரிய திருமொழி பிரபந்தத்தில் அஞ்சாம்பத்தில் இருக்கிற பாசுரம், மான் மாதிரி மிரள மிரள விழிக்கிற என் பெண் பரகால நாயகி, வாழ் மாதிரி அழகான அந்த கண்ணோடு கூடின கண்ணழகோடு கூடின என் பெண், கண்ணிலேந்து தாரதாரையாக கண்ணீர் வருதே, என்னவா இருக்கும்? எப்ப பார்த்தாலும் அந்த பெரிய பெருமாளுடைய திருமேனியில அலங்காரமாக சாத்தப்பட்டிருக்கிற அந்த திருத்துழாய் மாலை இருக்க, அந்த மாலையினுடைய அதை பத்தியே சொல்லி சொல்லி சொல்லி அவள் அஞ்சு போறா, தூக்கம் வரல அவளுக்கு. என் பெண் பரகால நாயகிக்கு அத்தோடு நில்லாமல் அந்த கோபாலன் கிருஷ்ணனாக அவதரிச்ச அந்த எம்பெருமான் வீடு வீடாக புகுந்து தயிர் உண்டு நெய் பருகி அவன் செஞ்ச அந்த திவ்ய சேஷ்டித்தங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கிறா. அத வாய் வருவி சொல்றா, அவன் நந்தன் பெற்றவன் அல்லவா, நந்தகோபனுடைய குமாரன் அல்லவா, அவன் என் மகளை அவன் என்ன செஞ்சானோ எனக்கு புரியலையே, தாய்மார்களே எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக அந்த ஸ்ரீரங்க பாசுரத்துல திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அதை இங்க கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி திருவாய்ப்பாடியில அந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் இந்த கவ்ய சமிருத்தி அது மொத்தம் பாழாகி போகக்கூடாதுன்றதுனால இது மொத்தத்தையும் புஜிப்பதற்கு சாப்பிடுவதற்கு அனுபவிப்பதற்கு ஒரு பிள்ளை வேணும்னு நாலு பேர் நோன்பு நோற்றார்களாம். வசுதேவர், தேவகி, யசோதை பிராட்டி, நந்தகோபன், இந்த நான்கு பேரும் நோன்பு நோற்றார்கள். அனந்த விரதம் இருந்தார்கள். அப்படி பெற்ற பிள்ளைதான் ஸ்ரீகிருஷ்ணன். கோவலனாய் வெண்ணை உண்டவாயன். சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்தில் ஆச்சரியமா சாய்க்கிறார். எட்டும் இரண்டும் அறியாத இடையர், எட்டு ரெண்டு எவ்வளவுன்னா பத்துன்னு சொல் தெரியாதான். ஆக எட்டும் இரண்டும் அறியாத அந்த இடையரையும் இடைச்சிகளையும் ரட்சிக்கையாலே தன்னுடைய சர்வலோக ரட்சகத்துவம் வெளிப்படும்படி இடையரில் ஒரு ரூபம் கொண்டு ஆசிரித்தர் உகந்த திரவியம் எல்லாம் தனக்கு உகப்பு என்னும்படி தன்னை மாற்றிண்டு அவர்கள் ஈட்டிய வெண்ணெய் சூட்டுநன் மாலை அந்த விஷயத்தில் அது தான் ஸ்ரீ வைகுண்டாதிபதியாக இருக்கிற சமயத்தில் அங்க எப்படி அப்ராகிருதமான போகத்தை எல்லாம் அனுபவிச்சானோ அனுபவிச்சிருக்கானோ அதே அனுபவத்தை இங்கேயும் அவன் இடையராக மாறி அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆக அந்த அனுபவம் இப்பவும் பெரிய பெருமாள் கிட்ட இருக்கான். இப்போதும் அந்த குணுங்கும் அந்த குணுங்கு அந்த வாசனை அப்படியே தென்படுற மாதிரி அந்த திருமுகத்தை உடையவனாக பெரிய பெருமாள் திகழ்கிறானா. இப்ப கூட பெரிய பெருமாள் கிட்டக்க வந்து அப்படி வாய் கிட்டக்க போனோமான் நாம அப்படி குனிஞ்சு பார்த்தோமானால் அந்த வெண்ணெய் அவன் களவு செய்து உண்ட அந்த வெண்ணெய் வாடை இப்பவும் அடிக்கும் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா எழுதியிருக்கா. ஆக கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் அப்படின்ற அது மாத்திரம் இல்ல, களவு கண்டு இவன் என்ன பண்றான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்கிறவன். ஆக இவன் களவு காண்பானேன், இந்த மாதிரி ஒளிந்து நிற்பானேன். பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா பிரபந்த வியாக்கியானங்கள்ல இதை அனுபவிக்கிறார். ஆக அப்படி இவன் களவு கண்டு நிற்கும் நிலை, இவன் அப்படி களவு காண்கிற அந்த காரியத்தை அவன் செய்யாத சமயத்திலேயும் இவன் தாய்க்கு அஞ்சேஞ்சி நிற்க வேண்டிய ஒரு நிலையும் உண்டு. யாரோ ஒத்தி ஏதோ கடன் வாங்கறதுக்காக யசோதை கிட்ட வந்தா இவன் கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் அப்படியே முட்டி நிற்கிறதான், தன்னை பத்தி ஏதோ ரிப்போர்ட் பண்ற வரான். அம்மா நான் ஒன்னும் பண்ணல, நான் ஒன்னும் பண்ணலன்னு அழறான. பையவே நிலையும் வந்து அப்படின்னு அழுவார, அதை அழகா அனுபவிக்கிறார். அப்படி என் நெஞ்சு அப்படியே உருக்கிறது இந்த காட்சின்றார். அந்த மாதிரி கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் அப்படின்றார் அழுவார். ஆக பெரிய பெருமாள் முரட்டை மோந்து பார்த்தால் இப்போதும் வெண்ணெய் நாரா நிற்கும். அழகான வியாக்கியானம். ஆக அப்பேற்பட்ட வெண்ணெய் உண்ட வாயன், கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு அண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி அந்த மாதிரியான சந்தேகம் எதுவும் ஏற்படாதபடி அந்த பெரிய பெருமாளுடைய அந்த திருவாய் அந்த வாசனை, வெண்ணெய் வாசனை அப்படியே தென்படுகிறதாம். வெண்ணெய் உண்டவாயன் அவன் யார்? அவன் என் உள்ளம் கவர்ந்தானை, என்னுடைய உள்ளத்தை அப்படியே கவர்ந்து விட்டானவன். கோவலனாய், அதாவது இடையனாய், வெண்ணெய் உண்டா போலே கொண்டல் வண்ணனாய் என் உள்ளம் கவர்ந்தவனை. அவன் நீலமேக சியாமலனாய் என் உள்ளத்தை அப்படியே கவர்ந்துட்டான். யசோதை பிராட்டியினுடைய நெஞ்சிலே பண்ணின அந்த வியாபாரம் எல்லாம் இருக்க அவள் எப்படி எப்படி அனுபவத்தை அவள் அடைஞ்சாளோ. யசோதை பிராட்டி இந்த பூலோகத்திலேயே அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் முக்தாத்மாக்கள் பெறுகின்ற அந்த பேரின்பத்தை இந்த லோகத்திலேயே அவள் பெற்றபடியினால அந்தம் இல் பேரின்பத்தை சிற்றின்பமாக்கினாள்னு பூர்வாச்சாரியால் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றாள் யசோதை பிராட்டி. அப்பேற்பட்ட அந்த நிலையை என் நெஞ்சிலே பண்ணி அவன் திகழ்கிறான் அப்படின்னு திருப்பாணாழ்வார் ரொம்ப சுவாரஸ்யமாக அனுபவிக்கிறார். அந்த திருவாய்ப்பாடி பெண்கள் உரிகளிலே வெண்ணெயை வச்சு அதற்கு அடையாளமாக அவ வந்து ஒரு அடையாளம் செஞ்சுட்டு போவாளாம். அந்த உரிகளுடைய அந்த குறி அழியாதிருக்க அந்த வெண்ணெய்களை வெறும் தரை ஆக்கினார் போலே ஒண்ணு இல்லாத மாதிரி பண்ணிடுவான் கிருஷ்ணன். அதை அப்படியே புஜிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதை அப்படி அப்படியே வச்சிருவான் காலி பாத்திரத்தை. ஆக அரங்கம் தன்னுள் கல்வனார்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இந்த பெரிய பெருமாள் அல்லவா கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணவன். ஆக இந்த அரங்கம் தன்னுள் கல்வனார்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எப்படி அங்க வெண்ணையை அவன் கவர்ந்து உண்டானோ அந்த மாதிரி வெண்ணையை கவர்ந்த மாதிரி என் சிந்தையையும் அவன் கவர்ந்து விட்டானே, என் உள்ளம் கவர்ந்தானை அப்படின்றார் திருப்பாணாழ்வார். ஆக வைத்த குறி அழியாதிருக்க வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலம் ஆக்கினான், வெறும் பாத்திரத்தை அங்க வச்சான். அதுபோலவே என்னுடைய சரீரம் குறி அழியாதிருக்க என்னுடைய மனசை அபகரித்தான். கலமிருக்க வெண்ணெய் குடி போனா போலே இவர் உடம்பிருக்க மனம் குடி போனபடி. நம் பூர்வாச்சாரியர்கள் சுவாரஸ்யமாக வியாக்கியானம் பண்ணார்கள். என்னுள்ளம் கவர்ந்தானை, அது மாத்திரமில்ல, தெய்வீ சம்பத் விமோட்சாய நிபந்தாய ஆசுரீமதா மாசுச சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ. பகவத்கீதையில 16வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயம், அர்ஜுனா என் கட்டளைப்படி நடப்பதாகிற அந்த தெய்வீக செல்வம் அது மோட்சத்தின் பொருட்டு ஆகிறது, அதை மீறி நடப்பதாகிய ஆசுர செல்வம் அதோகதிக்கு இலக்காக்குகிறது. ஆகவே பாண்டுபுத்திரனே நீ வருத்தம் அடைய வேண்டாம், நீ தெய்வீகமான அந்த செல்வத்தை பிறப்பிலேயே பெற்றிருக்கிறாய் அப்படின்னு கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி பெரியவர்கள் எல்லாரும் தம்முடைய மனசை எம்பெருமானிடம் வைக்க வேணும்னு பார்த்து அது செய்ய முடியாமல் சஞ்சலம்ஹி மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம்னு கீதையில சொன்ன மாதிரி, கிருஷ்ணா மனம் நிலையற்றதாகவும் நிலை கலங்க செய்வதாகவும் பலமுள்ளதாகவும் கீழான விஷயங்களில நிலையானதாகவும் இருக்கே அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன மாதிரி காற்றை போல் அதை அடக்குவதையும் செய்ய முடியாததாக நான் நினைக்கிறேன்னு அர்ஜுனன் சொன்ன மாதிரி பெருங்காற்றை கூட தாம்பிட்டு பிடிக்கலாம், ஒரு கயிறை போட்டு பிடிச்சு இழுத்துள்ளாம், என் மனசை ஒரு அளவாக்க போகிறதில்லை அப்படின்ற நிலைமையில மனசினுடைய அந்த சஞ்சலத்துவம் அது திமிரும்படியான அந்த மிடுக்கு அதெல்லாம் இருக்கு. அவ்வாறாக நின்றவான் இல்லான்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி மனசை நானும் அறியாதபடி அந்த எம்பெருமான் பெரிய பெருமாள் தன் பக்கத்தில் அப்படியே சேர்த்து விட்டான். என் உள்ளம் கவர்ந்தானை. அவன் யார்? அவன் அண்டர்கோன். அவன் வந்து நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவன். இப்படி இடையர், இடைச்சி மற்றும் திருப்பானாழ்வார் இவர்களோடு வந்து கலந்தது வெண்ணையையும் மனசையும் களவு கண்டது. அவன்கிட்ட இருக்கிற குறையினால அப்படியே மேல் வந்து விழுந்து இந்த மாதிரி பண்றான். அவன்கிட்ட ஏதாவது குறை உண்டோ அப்படின்னு கேட்டா அவன்கிட்ட எந்த குறையும் இல்லை. அந்த எம்பெருமான் கிட்ட அவன் சர்வேஸ்வரன் அல்லவா, அவன் நித்திய சூரிகளுக்கு நாயகன் அல்லவா, அண்டர்ஹோன் அப்படின்றார் திருப்பானாழ்வார். ஏன்னா அங்கேயே அவன் பரத்துவம் அப்படியே பொலிய ஸ்ரீவைகுண்டாதிபதியாக நித்திய சூரிகள் அனந்தகட விஸ்வசேனாதிகள்லாம் எப்பவுமே கண் இமை கொட்டாமல் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மேலாம் நிலைமையை உடையவன், நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவன், அவா சூட்டுனன் மாலைகள் கொண்டு அந்த எம்பெருமானை அவா ஆராதிச்சின்றிருக்கா. அப்படினால அப்பேற்பட்டவன் அண்டர்ஹோன். அண்டர்ன்ற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, இடையர்னு ஒரு அர்த்தம் உண்டாம். ஆக இடையர்னா நாம இடையன் இடைச்சி சொல்ற அந்த அர்த்தம் இல்லைங்க, இடையில இருக்கிறவர், அதாவது அண்டாந்தர்வர்த்திகளுக்கு எல்லாத்துக்குமே தலைவன். பிரம்மா அண்ட கடாகங்கள் சொல்ற மொழி எல்லாத்துக்கும் அவன் தலைவன். அண்டர்ஹோன் இடையருக்கு அத்தனை பேருக்கும் அவன் தலைவனாய் அவளை நியமிப்பவனாய் நின்ற அந்த எளிமை என்ற அந்த குணம் அது குணமாக ஆகும்படி அண்டாதிபதியான பிரம்மா முதலான மற்றும் அண்டாந்தர்வர்த்திகளான அந்த தேவாதிகள் அத்தனை பேருக்கும் இவன் வந்து சுவாமியாக இருக்கிறபடினால சுவாமித்வம் அந்த சுவாதந்திரியம் இவர்களோடு கூடினவனாக இருக்கான் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட மேன்மை எம்பெருமானுக்கு இருக்கு. அண்டர்ஹோன் ஆக எம்பெருமான் கிட்ட அந்த பரத்துவமும் இருக்கும், பரத்வே சதி சௌலபியம், சௌலபியமும் இருக்கும், அதாவது எளிமையும் இருக்கும் மேன்மையும் இருக்கும். இதை சொல்லும்போது ரெண்டு தோழிகள் எம்பெருமானுடைய எளிமையையும் மேன்மையும் பேசுகிறார் போல திருமங்கையாழ்வார் பாசுரமிட்டார். அதை பூர்வாச்சாரியால் அனுபவிக்கிறார் அழகாக. திருமங்கையாழ்வார் இதை அழகாக அனுபவிக்கிறார் பெரிய திருமொழியில 11வது பத்துல. வண்ண கருங்குழல் ஆட்சியால் முத்துண்டு கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடி. கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டானாகிலும் எண்ணற்கரியன் இமையோர்க்கும் சாழலே. ஒரு தோழி சொல்றா, எங்க பெருமாள் எப்பேற்பட்ட எங்க கிருஷ்ணன், அவன் சௌலபியம் சௌலபியத்தோடு கூடினவன் அல்லவா, சர்வ சுலபனவன், எல்லாருக்கும் சுலபனவன். ஒரு ஆய்ச்சி அவனை வந்து அடிச்சு கட்டிட்டாளே, அவள் கட்டினதுக்கு கட்டுண்டானவன், தன்னுடைய அந்த சௌலபியத்தை அவன் காமிக்கிறவன் இல்லையா அப்படின்னா இன்னொரு தோழி சொல்றா, அவன் அப்படி கட்டுண்டானாகிலும் அவனை நினைச்சு பார்க்க முடியுமா? உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோர் ஊழி அப்படின்னு ஆழ்வார் அனுபவிச்ச மாதிரி அந்த எம்பெருமானை யார் அறிய தகுந்தவன்? எண்ணற்கு அரியன். அவன் யார்? இமையோர்க்கும் நாயகனவன், நாசனவன், அப்பேற்பட்ட நிலையில் உள்ளவன் சொல்லி அவனுடைய பரத்துவத்தை இன்னொரு தோழி சொல்றாளாம். அப்படி பரத்துவமும் சௌலபியமும் ரெண்டும் கூடிய இருப்பவன் அந்த சர்வேஸ்வரன். அண்டர்ஹோன் அவன் யார்? அவன் அணியரங்கன். இந்த அரங்கநகர் அப்பனாக ஸ்ரீரங்கத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் அவன் சயனிச்சென்றிருக்கான். ரங்கநாத பெருமாளாக, பெரிய பெருமாளாக. ஆக இந்த பெருமாள் எப்படி இருக்கார்? தேவர்களுக்கு உப்புச்சாறு கிடைச்சது அமிர்தம், அந்த உப்புச்சாறு போல் இல்ல திருப்பானாழ்வாருடைய இந்த அமிர்தம். தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சது அது உப்பு சாறு, ஆனா திருப்பானாழ்வார் பெற்ற அமிர்தம் இருக்க அது பரம போக்கியமான அமிர்தம் இல்லையா? அணியரங்கன் என் நெஞ்சை அபகரித்து சேனுயிர் வானத்திலே போகாமல் கண்ணிட்டு காணலாம்படியாக இந்த சம்சாரத்திற்கு ஆபரணமான கோயில் சம்பிரதாயத்தில் பேசப்படுகிற இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து கண் வளர்ந்திருந்திருக்கான் சர்வேஸ்வரன் ஸ்ரீ ரங்கநாதன். ஆக நித்திய சூரிகளும் சுவதேசத்தை தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு இங்கே வந்து அவ சேவிக்கிறாள்னா அப்பேற்பட்ட ஆகர்ஷகமான அழகான இந்த ஸ்தான விசேஷத்தில் அவன் இருந்திருக்கான். அப்படியே அடியேனை அனுபவ ரச பரவசனாக ஆக்கிட்டான் அப்படின்னு ஆழ்வார் ஆசை தீர அனுபவிக்கிறார். அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை, ஆஹா, அளப்பரிய அறமுதை அரங்கம்மேய அந்தணனைன்னு திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட அமிர்தம் இவன். ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்பியந்தின்னு உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு அமிர்தம் இல்லையா இவன். என் அமுதனை, என்னுடைய அமிர்தம், பரமபதத்திலும் திருப்பார்கடலிலும் ஆதித்ய மண்டலாதிகளிலும் அந்தந்த நிலங்களைச் சேர்ந்தவர்கள் அனுபவிக்கும்படியான அமிர்தம் போல் அப்படியே அங்க நின்றுண்டே இருக்காமல் நீச்சனேன் நிறைவொன்றுமிலேன்னு இருக்கக்கூடிய நிலையில நானும் அனுபவிக்கும்படி எனக்கு அசாதாரணமாய் ஜரா மரணாதி அந்த பிரவாகம், ஆக மூப்பு மரணம் போன்ற இந்த பிரவாகம், அப்பேற்பட்ட இந்த பிரவாகத்தோடு கூடினதான இந்த இடத்துல தன்னுடைய நிரதிசயமான அந்த தன் வடிவழகையெல்லாம் காட்டி தன்னுடைய போக்கியத்தையே நான் அனுபவிக்குமாறு பண்ணினவன் அப்படின்றாராம் ஆழ்வார். சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாய்க்கிறார் இத. ஆக வேறு எந்த பயனும் எனக்கு பலனும் எனக்கு தேவையில்லை, அனன்ய பிரயோஜனம் நான், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு இருக்கிற ஆழ்வார் இருக்கார் திருப்பான ஆழ்வார். அவர் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் அவர் பெற்ற ஒரு பேரின்பம் இது அப்படின்றார் சுவாமி தேசிகன். அனன்ய பிரயோஜனான நான் அயத்தனமாக பெற்று அனுபவிக்கும்படியான அமிர்தமானவனை, அப்பேற்பட்ட அந்த பெருமான் அரங்கரஹரப்பன் அவனை கண்ட கண்கள், என் கண், என் கண்கள்னு சொல்லாம கண்ட கண்கள்ன்ற கண்கள்னு சொன்னதுனால என்னுடையன்னு சொல்லல ஆழ்வார். ஆனபடினால இவருடைய அகங்காரம் அமகாரம் அற்ற நிலை பேசப்பட்டது, நிர்மமத்துவம் தோற்றுகிறது சுவாமி தேசிகன். ஆக கண்ட கண்கள், பூர்ணானுபவம் பெற்ற பண்ணின இந்த கண்கள், கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அமிர்தபானம் பண்ணினாரை, அமிர்தத்தையே அப்படியே குடிச்சுட்டார் ஒருத்தர், அவகிட்ட போய் பாலையும் சோற்றையும் கொடுத்தா அவளுக்கு அது பிடிக்குமா? அந்த மாதிரி கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே இது எப்படி இருக்குன்னார். ராமபிரான் கன்னடி சோதிக்கு எழுந்துள்ள அந்த சமயத்தில் அயோத்தியில எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டு அனுமாரை திரும்பி பார்த்து, அனுமாரே நீர் வந்துடும் என்னோடன்னு கூப்பிடச்ச, அனுமார் நான் வரமாட்டேன்றார். ஏன்னா ஏன் கேட்கிறார் ராமன். கோதண்ட பாணியாக சீவைகுண்டத்தில் நீ இருப்பாயான்னு கேட்டார். இருக்க மாட்டேன், பரவாசு தேவனாக இருப்பேன் அப்படின்னு நான் அங்க வரல. ஸ்னேகோமே பரமோராஜன் பொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ய நியதா வீர பாவோ நான்யத்திர கச்சத்தின்ட்டார். என்னுடைய மனப்பிரவருத்தி வேற இன்னொரு இடத்துக்கு போகாதுன்னு, அந்த இன்னொரு இடம்னு வேற இடம்னு அந்த ஊர் பேரை சிவைகுண்டத்தை சொல்றதே அவருக்கு அசக்கியமா இருக்கான். அந்த மாதிரி அனுமன் சொன்ன மாதிரி மற்றொன்றினை காணாவேன்ட்டர், மற்றொன்று வேற எதையும் பார்க்காதுன்ட்டார் ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார். ஆக இந்த பிரபந்தத்தில் ஆழ்வார் தன் பெயரை சொல்லல, பத்து பாட்டுகள்னு சொல்லல. அவ்வாறு சொல்லி இருந்தால் மற்ற ஆழ்வார்கள் மாதிரி இவரும் கருதப்பட்டிருப்பார். கரை மேலே நின்ற அல்லாத ஆழ்வார்கள் மாதிரி இவர் ஆயிருப்பார், அந்த மாதிரி இல்லவர். என்னுள்ளம் கவர்ந்தான் என்கையாலே சித்தாபகாரம் பண்ணின அந்த நிலையை சொன்னார். கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே நிறுத்தினால திருஷ்டி அபகாரம் பண்ணின தன் நிலைமையை சொன்னார். விசஸ்மார ததாத்மானம்னு விஷ்ணு புராணத்தில் சொன்ன மாதிரி பிரகலாத ஆழ்வான் தன்னை மறந்த மாதிரி ஆழ்வாரும் தம்மை மறந்தார். சதா பசியந்தி அப்படின்னு ஸ்ருதியில சொன்ன மாதிரி ஆழ்வார் பெரிய பெருமாளை சேவித்தபடியால் இவருக்கு அது சித்திச்சது. பலம் சித்தித்தபடியால் பலத்துக்கு தனியாக பலம் வேண்டி பலஸ்ருதி பாடல்னு கடைசியில ஒரு இன்னாரால் எழுதப்பட்டது, இதை சொல்றவாளுக்கு இந்த இது கிடைக்கும்னு எல்லா ஆழ்வார்களும் சொல்ற மாதிரி இவர் சொல்லலையாம். ஆக பலத்துக்கு பலம் வேண்டாம் அப்படின்னு பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக வியாக்கியானம் பண்ணா. மற்றொன்றினை காணாவே ஆழ்வாருடைய இந்த கண்கள், வேறே சிலவற்றை காண வேணும் என்றால் இங்கே குறையிருந்தால் தானே வேற இன்னொன்ன காண முடியும், அந்த குறையே வைக்கலையா. ஆக இங்க சுவாரஸ்யமான வியாக்கியான வரிகள், இவர் பக்கல் ஔதாரியம் இல்லை என்று போகவோ, இவர் கண்ண எம்பெருமானை பார்த்த இந்த கண்கள் வேற எதையும் பார்க்காதுன்னா, இவர் பக்கல் ஔதாரியம் இல்லை என்று இன்னொரு இடத்துக்கு போறதா, ஔதாரியம் இங்கேயே இருக்க பெரிய பெருமாள் கிட்ட, வடிவில் பசை இல்லை என்று போகவோ, சௌசீல்யம் இல்லை என்று போகவோ, நெஞ்சுக்கு பிடித்திருந்ததில்லை என்று போகவோ, மேன்மை இல்லை என்று போகவோ, சௌலபியம் இல்லை என்று போகவோ, போக்கியத்தை இல்லை என்று போகவோ, அது பலத்தில் குறை உண்டென்று போகவோ, ஆக மற்றொன்றினை காணாவே. நோபஜனம் ஸ்மரன் இதகும் சரீரம் அப்படின்னு உபனிஷத் சொன்ன மாதிரி முக்த பிராபியமான அந்த புருஷார்த்தத்தை அனுபவித்தார் இந்த லோகத்திலேயே திருப்பான் ஆழ்வார் அப்படின்றதுனால எல்லாம் அவன் சொல்லேயாக ஆகிவிட்டது. இந்த பாட்டில கிருஷ்ணனுடைய அந்த நிலையை பெரிய பெருமாள் கிட்ட கிருஷ்ணனுடைய நிலை இருக்கு, பெரிய பெருமாளே கிருஷ்ணன் தான் அப்படின்றத சுவாரஸ்யமாக ஆழ்வார் அனுபவிச்சார். மற்றொன்றினை காணாவே பெரிய பெருமாள் திருமேனியில திருமலை முதலாக கோயில் கொண்ட அர்ச்சாவதாரங்கள்லேயும் ராமகிருஷ்ண வாமன வடபத்திர சாயி போன்ற அத்தனை அம்சங்களும் அந்த போக்கியத்தை எல்லாம் சேர அரங்கநகரப்பன் பெரிய பெருமாள் திருமேனியிலே எல்லாத்தையும் பார்த்துட்டார் ஆழ்வார். இந்த ஆபிரூபியத்திலே ஈடுபட்ட என் கண்கள் மற்றொன்றினை காணாவே, அதாவது பர வியூக விபவாதிகளான திருமேனிகளை எல்லாம் காட்டினாலும் எனக்கு தேவையில்லை, பெரிய பெருமாள் கிட்டே எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு தாயினுடைய சரீரம் மொத்தத்திலையும் அந்த குழந்தையினுடைய பசிய தீக்கக்கூடிய அவயவம் எதுவோ அந்த அவயவத்தை தவிர மற்ற அவயவங்களை அது நினைச்சே பார்க்காது குழந்தை. ஆக ஸ்தனந்தயத்துக்கு போக்யாந்தரங்கள் ருச்சியாதா போலேன்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி பாவோ நான்யத்திர கச்சதின்னு சொல்லி என் மனப்பிரவருத்தி வேற எங்கேயும் போகாது, மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லி ஆழ்வார் அழகான இந்த பிரபந்தத்தை நிறைவு பண்ணுகின்றார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த அமரநாதிபிரான்ற இந்த பிரபந்தத்தை நாம் அழகாக அனுபவிச்சோம், நம்முடைய ஆச்சாரியால் காட்டின வழியில அனுபவிச்சோம். இந்த அமரநாதிபிரானுடைய வியாக்கியானத்தினுடைய கடைசியில சுவாமி தேசிகன் அழகாக ரெண்டு தமிழ் பாடலை அழகா அருளி செஞ்சிருக்கார். அதையும் சொல்லி சுவாமி தேசிகன் ரெண்டு ஸ்லோகம் கடைசியில சாதிச்சிருக்கார். இதை யாரும் சொல்றது இல்ல, இதை நாம் அப்படியே இதை நாம் வந்து உலகத்தார் அறியணும்ன்ற ஆசையால அதையும் இங்க அடியேன் இங்க விண்ணப்பிக்கிறேன். ஆதிமறை என ஓங்கு அரங்கத்துள்ளே அருளாரும் கடலை கண்டவன் என் பாணன் ஓதியதோர் இரு நான்கும் இரண்டுமான ஒரு பத்தும் பத்தாக உணர்ந்துரைத்தோம் நீதியறியாத நிலை அறிவார்க்கெல்லாம் நிலை இதுவே என்று நிலை நாடி நின்றோம் வேதியர் தாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் விதையாகும் இது என்று விளம்பினோமே. காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாண் பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்று பரவ நின்றோம் வெண் பெரிய விரை திரைநீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியன் என்று எம்ப நின்றோம் நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்று தீதும் நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமே. இதி ஸ்ரீ இதி கவிதார்க்கிக சிம்ஹா சம்யக் வியாசஷ்ட சாத்விக பிரீத்யை முனி மஹித சுகவி காதா தசகமிதம் தேசிகோபஜ்ஞம். யாரோ ஒரு சாத்விகர் ஒரு பெரியவர் அவர் வந்து சுவாமி கிட்ட வந்து தேசிகன் கிட்ட வந்து இந்த மாதிரி அமரநாதிபிரானுக்கு ஒரு வியாக்கியானம் சாதிக்கணும்னு கேட்டுண்டாராம். இந்த ஸ்லோகத்தில் அதை தெரிவிக்கிறார் சுவாமி. இதி கவிதார்க்கிக சிம்ஹா சம்யக் வியாசஷ்ட சாத்விக பிரீத்தியை ஒரு சாத்விகருடைய பிரீத்திக்காக இதை நான் செஞ்சு முடிச்சேன்னு சாதிக்கிறார். முனி மகித சுகவி காதா தசகமிதம் தேசிகோபஜ்ஞம். ஆக ஆச்சாரியோபதேசத்தினால எனக்கு ஏற்பட்ட அந்த ஞானத்தினால இதை நான் வந்து தேசிகன் வியாக்கியானம் பண்ணார் தான் பண்ணேன்னு சொல்லிக்கல, அதுவும் என்னுடைய ஆச்சாரியனுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே சுவாமி தேசிகன் அடக்கமாக வினயத்தோடு சாதிக்கிறார். முனிவாகன போகோயம் முக்தைஸ்வரிய ரசோபமஹ கிருபையா ரங்கநாதஸ்ய கிருதார்த்தய துணசதா. ஆக முக்தர்களுடைய இந்த செல்வமாகிய இந்த பகவத் அனுபவமாகிய இந்த ரசத்தை ஒத்த இந்த முனிவாகன போகம்ன்ற இந்த வியாக்கியானம் ரங்கநாதனுடைய கிருபையினாலே நம்ம எப்பொழுதுமே சபலமாக ஆக்கி நாம் நல்ல நிலையில் இருக்குமாறு செய்யட்டும்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக இந்த முனிவாகன போக வியாக்கியானத்தை சாதிச்சிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்த்.